மானே மரகதமே, மானே மரகதமே, மானே மரகதமே, நல்ல திருநாள் இது தென்றல் தமிழ் பாடுது. இளவேனில் காலம் இது, இதமான நேரம் இது, பனி தூவும் மாலை வேளைதான். மானே மரகதமே, நல்ல திருநாள் இது தென்றல் தமிழ் பாடுது. இளவேனில் காலம் இது, இதமான நேரம் இது, பனி தூவும் மாலை வேளைதான். மானே மரகதமே. நேசம் வச்சு நெஞ்சில் வச்ச பூச்செடி நீயடி, பாசம் வச்சு பாடும் பாட்டை கேளடி என் கண்மணி, மனசுக்குள் கோயில் கட்டி மகராசி ஒன்ன வச்சு, பொழுதானா பூச பண்ணி வாழுறவியமே. நல்ல திருநாள் இது தென்றல் தமிழ் பாடுது. இளவேனில் காலம் இது, இதமான நேரம் இது, பனி தூவும் மாலை வேளைதான். மானே மரகதமே. மோகம் வச்சு கன்னி உந்தன் பேரை தான் கூறுது, தேகம் ரெண்டும் கூடுகின்ற நாளிது நன்னாளிது. நட்ட நடு ராத்திரி சொப்பனங்கள் தோணுது, சொப்பனத்தில் தானடி கண்கள் உன்னை காணுது. திருநாள் இது தென்றல் தமிழ் பாடுது. இளவேனில் காலம் இது, இதமான நேரம் இது, பனி தூவும் மாலை வேளைதான். தேனே திரவியமே. நல்ல திருநாள் இது என்றால் தமிழ் பாடுது.